மலையின் உச்சியில் உந்தன் தரிசனம் கண்டேன். சிதம்பரத்தில் நரமுகம் காட்டும் புதுமையினை கண்டேன். திருவலன் சுழியில் வெள்ளை வண்ண அழகினை நான் பார்த்தேன். திருவாரூரில் மாற்றுரைத்த செய்தியை நான் கேட்டேன். ஒன்பது சக்திகள் இணைந்த உருவில் மயிலையில் நீ அமர்ந்தாய். கும்பகோணத்தில் கணபதி நீயோ கரும்பாக இனித்தாய். சீர்காழியிலே ஆபத்து காக்கும் தெய்வமாய் நீயிருந்தாய். சுசீந்திரத்தில் சாட்சி உரைத்திட ஓடோடி வந்தாய். திருநாரையூரில் பொல்லாத பிள்ளை என்றே பேரெடுத்தாய். செங்காட்டங்குடி வாதாபி கணபதி என்றே சீர் கொடுத்தாய். விருத்தாசலத்தில் ஆழத்து பிள்ளை நீ ஆன்மீகம் வளர்த்தாய். புதுவை மணக்குள நாயகா பாரதி கவிதையில் இடம் பிடித்தாய். பிள்ளையார்பட்டி பிள்ளையாரென்றே பெரும்புகழ் நீ படைத்தாய். வேலூர் செல்வ கணபதி ஐயா விரும்பியதை கொடுத்தாய். தென் மதுரையின் முக்குருணி தேவா நின் திருவருள் வேண்டுகின்றேன். கன்னிமூலை சபரி கணபதி காத்திட வேண்டுகின்றேன்.